கொண்டிருந்தேன். ஒவ்வொரு ராத்திரி வேளையிலும் மன்னவன் ஞாபகமே, கற்பனை மேடையில் கண்டிருந்தேன் மன்மத நாடகமே. அந்தி பகல் கண்மணி நீ வர காத்திருந்தேன், என்னில் பார்த்திருந்தேன். கண் விழி தாமரை பூத்திருந்தேன், என்னுடன் வீர்த்திருந்தேன்.